श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. नित्योदितैर्निगमनिष्पसितैस्तवैषा नासा नभश्चरपते नयनाब्धिसेतुः आम्रेडितप्रियतमामुखपद्मगन्धैः आश्वासिनी भवति सम्प्रति मुह्यतो मे. 26வது பத்தியம் ஸ்ரீதேவநாயக பஞ்சாசத்து. இந்த 26வது பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருமூக்கு, அதை பற்றிய வர்ணனம். பொதுவாக நாசா நாசிக்கான சம்ஸ்கிருத்த சொல்றது உண்டு மூக்க. இந்த மூக்க வந்து ஒரு பாலம், ஒரு சேதுவா கற்பனை பண்றார், ஒப்பிடுறார். சேதுன்னு சொன்னா அது சம்பந்தமா கடல், க்ஷீராப்தி. ரெண்டு திருக்கண்களும் 24வது பத்தியத்தில் பார்த்தோம். துக்தாம்புதேகன்னு சொன்னார், அனுகரோதி விலோச்சனம் தே. எம்பெருமானுடைய திருக்கண்ணானது, திருக்கண்கள் அந்த பார்க்கடலை ஒத்திருக்கிறதுன்னு சொன்னார். அப்ப ரெண்டு பக்கம் ரெண்டு திருக்கண்கள், அதாவது ஒரே கடலாகவும் பாவிச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் எம்பெருமானுடைய திருமூக்கு இருக்கு, அது ஒரு அழகிய சேதுவா, ஒரு பாலமா அமைஞ்சிருக்கான். 25வது பத்தியத்தில் கட்டாட்ச வர்ணனையை அனுபவிச்சோம், விஸ்வாபிரக்ஷண விஹாரகத க்ஷணைஸ்தேன்னு சொல்லிட்டு. இந்த 26ல இப்ப இந்த மூக்கினுடைய, எம்பெருமானுடைய திருமூக்கினுடைய வர்ணனை. பொதுவா நம்ம லௌகிகமா சொல்றது உண்டு, மூக்கு மொழியும் நல்லா இருக்குன்னு சொல்லுவா. ஒரு ஒரு முகம்னு இருந்தா அந்த முகத்தை எடுப்பாக்குறது மூக்கு மொழிதான். அதுவும் மூழ்கி நல்லா இருந்தா கூட மூக்க சப்பையா இருந்தா அதை கிணல் பண்றது உண்டு. அப்ப எம்பெருமானுடைய திருவிழிகள் அதற்கு ஏற்றா போல அவனுக்கு அந்த மூக்கு, நேர் மூக்கு நல்லா எடுப்பா இருக்கு போல இருக்கு. அத சுவாமி அனுபவிக்கிறார். அந்த மூக்கு என்னன்னு கேட்டா, பொதுவா கடற்பகுதியில ஒரு பாலமோ அணையோ இருந்து அது மேல் நின்றோம்னா அந்த கடல் காத்தானது சிலு சிலு சிலு நம்ம மேல அடிக்கும். அப்ப தாபம் இருந்தாலோ ஒரு மயக்கம் இருந்தாலோ மூர்ச்சையானா பொதுவா ஒரு சீத உபச்சாரம் பண்ணுவா, ஜலம் தெளிக்கிறது அல்லது நகர்ந்து குளுமையான காற்று, இப்ப ஆக்சிஜன்லாம் வைக்கிறா அந்த மூர்ச்சையை போக்குறதுக்காக. அந்த மாதிரி மூர்ச்சித்து போயிருக்கிறவளுக்கு அந்த பாலத்து மேல் நின்றா அந்த கடல்லிருந்து வரக்கூடிய அந்த காற்று வந்து அவளை திருப்பி பிரஜைக்கு கொண்டு வருது, பிரஜ தசைக்கு. அப்படி அந்த காற்று நல்ல கந்தத்தோட வந்ததுன்னா, நல்ல நறுமணத்தோட வந்ததுன்னா இன்னும் கேட்கவா வேணும்னு அழகா சாதிக்கிறார். இப்ப இந்த திருமூக்கு இருக்கு இல்லையா, அது ஒரு அணை மாதிரி இருக்கு கடலுக்கு. அதற்கு சில கந்தம் வருதான். என்ன கந்தம்னா, எம்பெருமானுடைய மூச்சு காட்டு தான் வேதம். நிஷ்வசிதம் வை வேதாகனு வச்சனம் இருக்கு. நிஷ்வசித்தம்னா அவருடைய மூச்சு காட்டு தான் வேதங்கள்னு. அந்த வேதத்துக்கு கந்தம் இருக்கு. அதற்கு மேல பிராட்டியினுடைய திருமுகமும் எம்பெருமானுடைய திருமுகத்தோடு இணையும் போது அவள் பத்மகந்தினி, அவள் நிறைய பேர் இருக்கு, அவளுக்கு பத்மகந்தினின்லாம் இருக்கு. அப்ப அவள்கிட்டேந்து வரக்கூடிய அந்த கந்தமும் சேர்ந்து அதிகமாக்கப்பட்டு இந்த அதோடு கூடிய இந்த மூக்கு இருக்கே, இந்த சேத்து இருக்கு, இது என்னுடைய இப்பொழுது என்னுடைய மயக்கத்திற்கு அல்லது மயக்கமுற்ற அடியனுக்கு களைப்பாற்றுவதாக இருக்கின்றதுன்னு சாதிக்கிறார். நபஸ்சரபதேன்னு பதம் போட்டிருக்கார், சம்போதன பதம் தெய்வநாயகனுக்கு. நபஸ் அப்படின்னு சொன்னா ஆகாசம், நபஹ நபும்சகலிங்கம். அது நபஸ்வரஹான்றது இப்போ ஆகாச மார்க்கமாக திரிபவர்கள், செல்பவர்கள். இது யார வேணா குறிக்கும். பொதுவா ஒரு பறவையை பார்த்து கூட நபஸ்வரஹன்னு சொல்லலாம், ஆனா இது இந்த இடத்துல எக்ஸ்க்ளூசிவா தேவர்களுக்கு போய் சேர்றது. முன்னையே பார்த்தோம் வைமானிக்கான்லாம் சொன்னார், வைமானிக்கன்னு சொல்லிச்சு. அப்ப அவளுக்கு அந்த ஆகாசத்தை தெரியக்கூடிய சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட தேவர்களுக்கு பதி தலைவன், சோ தெய்வநாயகனே. அப்படின்னு அர்த்தமா இருக்கு. தவ ஏஷா நாசா மே ஆஷ்வாசினி பவதி. பவதி தான் கிரியாபதம். பவத்தினா அந்த பவதி தாத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, இருத்தல் ஆகுதல், இருக்கிறது ஆகிறது அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆகிறது எதுன்னு கேட்டா நாசா, நாசா பவதி, திருமூக்கு ஆகின்றது. என்ன மாறுதுன்னு கேட்டா ஆஷ்வாசினி பவதி. ஆஷ்வாசம் சொல்ல நம்மளே சொல்றோம், ஆஷ்வாசப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றா, இல்ல ஆஷ்வாசப்படுத்திட்டு வாரம்னு சொல்றா. என்ன அர்த்தம்னா திருப்பி அந்த ஒரு சமநிலைக்கு வருது, அல்லது இந்த இடத்துல களைப்பாற்றுவதாக இருக்கு. ஆஷ்வாசினின்றது அந்த ஆஷ்வாசனா களைப்பாறுதல், ஆஷ்வாசினா அந்த களைப்பாற்றுவதாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அது நாசா ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆஷ்வாசினி அப்படின்னு இருக்கு, இல்ல ஆஷ்வாசி புள்ளிங்கமா இருந்தா ஆஷ்வாசின்னு இருக்கும். இங்க நாசான்றது ஸ்ரீலிங்க பதமா இருக்கிறதுனால ஆஷ்வாசினி பவதி. தவ ஏஷா நாசா, தவனா உன்னுடைய, ஏஷான்றது அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து சொல்றது. இது எம்பெருமான் முன்னாடியே இருந்து சுவாமி மங்களாசாசனம் பண்றதுனால ஏஷான்னு சொல்றார். அது ஸ்ரீலிங்கமா இருக்கிறனால ஏஷா, ஏத்தது பதம் அது. புள்ளிங்கமா இருந்தா ஏஷா, ஸ்ரீலிங்கமா இருந்தா ஏஷா, நப்பும் சிங்கலிங்கமா இருந்தா ஏத்தது. ஏஷா நாசா சம்பிரதி, சம்பிரத்தினா இப்பொழுது அல்லது இந்த சம்சார தசையில் இருக்கக்கூடிய அடியனுக்கு. முக்கியத்தக மே அப்படின்னு போட்டுட்டார், மேனா மம மே எனக்கு அல்லது மக்கியம் மே. முக்கியத்தக தான் இங்க சஷ்டி தான் பொருந்தும், ஏன்னா முக்கியத்தகன்னு போட்டுட்டார். முக்கியத்தகனா மோகித்து போயிருக்கக்கூடிய அல்லது மயங்குகின்ற மயக்கத்தில் இருக்கக்கூடிய அடியனுக்கு. அப்படிப்பட்ட எனக்கு களைப்பாற்றுவதாக இந்த திருமுகக்காலம் இருக்கின்றதுன்னு சாதிக்கிறார். இப்ப இந்த திருமுக்கு என்னவா இருக்குன்னு கேட்டா நயனாப்தி சேத்துகு. நயனம்னா கண்ணு, அப்தினா சாகரம் கடல், சேத்துகுன்னு அணை. உம்முடைய திருக்கண்கள் இருக்கின்றனவே அவைகளே கடல்கள், நல்ல பறந்து விரிந்த பார்க்கடல் மாதிரி இருக்கு. அந்த கடலுக்கு அணை போல இருக்கின்றது உம்முடைய இந்த திருமுக்கு. இப்ப இந்த சேத்துக்கு ஒரு விசேஷம் போட்டுக்கிறார், நித்திய உதித்தைகி ஆம்ரேடித பிரியதமா முகபத்ம கந்தைகி நிகம நிஷ்பசிதைகி. எம்பெருமானுடைய மூச்சுக்காற்று வேதம் சொன்னோம், அந்த வேதத்துக்கு மனம் இருக்குன்றத நம்ம ஏற்கனவே கோபால அம்சத்தில ஆம்னா யகந்தி ருதித ஸ்புரிதாத ரோஷ்டம் அப்படிங்கிற அந்த மூன்றாவது பத்தியத்தில் அனுபவிச்சோம். ஆம்னாய கந்தி, ஆம்னாயன்னு வேதத்துக்கு பெயர், கந்தினா வாசனையுடைய, அந்த வாசனையுடைய மூச்சு காட்டுனால அவனுடைய ஒரு நறுமணம் வீசித்து நாங்க பார்த்தோம். அப்ப நித்திய உதித்தைகி ஆம்ரேடித பிரியதமா, நித்திய உதித்தைகின்னு சொன்னதுனால உதித்தகன தோன்றுதல், நித்திய உதித்தகன நித்தியமா இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் தோன்றுவனாக இருக்கக்கூடிய அல்லது எப்பொழுதும் இருக்கக்கூடியவைகளாக இருக்கக்கூடிய இருக்கின்ற நிகம நிஷ்பசிதைகி. நிகமன வேதம், நிஷ்பசித்தம்னு மூச்சு காற்று. அப்ப வேதங்களாகிய மூச்சுக்காற்றுகளால் நிகம நிஷ்பசித்தைகின்றது திருத்தியாய் பக்தி பகுவச்சனம், அவைகளால் அர்த்தம். அவைகளுக்கு விசேஷம் என்ன கேட்டா ஆம்ரேடித பிரியதமா முகபத்ம கந்தைகி. ஆம்ரேடிதன் மிகுதியாக்கப்பட்ட, இங்கிலீஷ்ல டாட்டாலஜின்னு சொல்ற, டாட்டாலஜின்னு சொன்னா ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்றது, ரிப்பீட் பண்ணிச்சு வேற சப்தம் மூலமா, அதே சப்தமா இல்லனா வேற ஒரு சொல்ல கொண்டு அந்த விஷயத்தை ரீஇன்போர்ஸ் பண்றது டாட்டாலஜின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நிறைய அர்த்தம் இருக்கு ஒரு அர்த்தம். அது மாதிரி இங்க ஏற்கனவே நிகம நிஷ்வசிதம் சொல்லக்கூடிய வேதங்களுக்கு ஒரு மனம் இருக்கு. மேலும் பிரியதமா முகபத்ம கந்தைகின்னு போட்டு, பிரியதமானு சொன்னா பெரிய விராட்டி, தம பிரத்தியத்துக்கு சூப்பர்லிட்டி டிகிரி, தரான்னு போட்டுண்டா கம்பேரிட்டிவ், தமான்னு போட்டுண்டா சூப்பர்லேட்டிவ், டியர் டியரர் டியரஸ்ட் வச்சுக்கலாம், பிரியதமான டியரஸ்ட். முக பத்ம கந்தைகி, அவருடைய முகம் இருக்கணும் அதுவே ஒரு பத்மம் தாமரை, அந்த தாமரை அதுக்கு உண்டான வாசனை கந்தைகின்னு போட்டுனால ஆம்ரேடித பிரியதமா முகபத்ம கந்தைகின்றது நிகம நிஷ்பசிதைக்கு விசேஷனம். மேலும் நித்திய உதித்தைகின்றதும் இந்த நிகம நிஷ்பசிதைகின்ற சப்தத்துக்கு விசேஷனம். நிகம நிஷ்பசிதைகின்றது திருத்தியா பகுவச்சனம், அதே மாதிரி ஆம்ரேடித பிரியதமா முகபத்ம கந்தைகின்றதும் திருத்தியா பகுவச்சனம், அவைகளால் அவைகளால் அர்த்தம். மேலும் நித்திய உதித்தைகின்னு சொல்றதும் திருத்தியா பகுவச்சனம். அப்ப எப்பொழுதும் இருக்கின்றனவைகளால் மிகுதியாக்கப்பட்ட பிராட்டிமார்களின் திருமுக தாமரையினுடைய மனத்தினால் மிகுதியாக்கப்பட்ட வாசனை உடையவைகளால், மேலும் வேதங்களாகிய மூச்சுக்காற்றுகளால் நயனாபிசேத்துகு அல்லது இவைகளுடன் இருக்கக்கூடிய உம்முடைய அந்த திருமூக்கு இருக்கிறதே, சேது மாதிரி அணைய மாதிரி இருக்கக்கூடிய திருமூக்கு இருக்கிறதே, அது அடியனுக்கு ஆஷ்வாசினி பவத்தின்னு தாத்பரியமானது. அன்வைத்த பதம்னா நபாஷ்சரபதே நித்யோதிதைஹி ஆம்ரேடித பிரியதமா முகபத்ம கந்தைஹி நிகம நிஷ்வசிதைஹி நயனாப்தி சேதுஹு தவ ஏஷா நாசா சம்பிரதி முக்கியதகாமே ஆஷ்வாசினி பவதி. தெய்வநாயகனே, எப்பொழுதும் தோன்றுவனவாக இருக்கக்கூடியவைகளால் ஆம்ரேடித பிரியதமா முகபத்ம கந்தைகின்றது மிகுதியாக்கப்பெற்ற பிராட்டியினுடைய திருமுக தாமரை இருக்கு, அதனுடைய கந்தத்தினால் மிகுதியாக்கப்பெற்ற அந்த வாசனை உடையதாக இருக்கக்கூடியவைகளால், நிகம நிஷ்வசிதைகி வேதங்களாகிய மூச்சுக்காற்றுகளால், அல்லது அவைகளோடு இருக்கக்கூடிய நயனாப்தி சேத்துகு திருக்கண்களாகிய திருக்கண்களாகின்ற உமது அல்லது பார்க்கடல் போன்று இருக்கக்கூடிய உமது திருக்கண்கள் இருக்கே, அதற்கு ஒரு அணை ஒரு சேத்து மாதிரி இருக்கக்கூடிய தவ ஏஷா நாசா உம்முடைய இந்த திருமூக்கு இருக்கின்றது சம்பிரதி இப்பொழுது முக்கியத்துவமேனு சொன்னா மயங்குகின்ற அடியனுக்கு அல்லது மயக்கத்தில் இருக்கக்கூடிய அடியனுக்கு ஆஷ்வாசினி பவதி களைப்பாறுவதற்கு அல்லது களைப்பாற்றுவதாக அமைந்திருக்கிறதுன்னு இந்த 26வது பத்தியத்தில் சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமானுடைய அந்த திருமூக்கு அதன் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.